ஸ்ரீகுருப்போ நமஹ. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகாகிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. ஸ்ரீ ராஜீவாக்ஷ வக்ஷஸ்தல் நிலைய ரமா ஹஸ்த வாஸ்தவ்ய லோலல் லீலாப்ஜான் நிஷ்பதந்தி மதுர மதுஜரி நாபி பத்மே முராரேஹே அஸ்தோகம் லோகமாத்ரா த்வியுக முக ஷிரோ ராணனேஷ் வர்ப்பியமானம் ஷிரோரானேஷ் வர்ப்பியமானம் சங்க பிராந்தேன திவ்யம் பய இதி விபுதை சங்கமானா புனாது. முதல் ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை மேலோட்டமா ஹிந்தியோட கூட போனதுல பார்த்தோம். இப்ப வியாக்கரணத்தை வச்சு பார்க்கலாம். அத்த அத தத்ர பவான் அப்படின்னு சொன்னா, அத்தன்றது மாங்கலிக்கம் சொல்லுவா. அந்த ஓம்ன்ற பிரணவமும் அத்தன்றதும் துவாபபி மாங்கலிக உபவம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அது மங்கள அர்த்தமாக அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா அத்தனா பிறகு, இங்க பிறகுன்னு முதல்ல சொன்னா அது பொருந்தாது. ஏன்னா இப்பதான் ஆரம்பிக்கிறார். அல்லது மங்கள ஸ்லோகங்களுக்கு பிறகுன்னு கூட வச்சுக்கலாம். தத்ர பவான் ஸ்ரீ வெங்கடாத்வரி நாமா கவிஹி. தத்ர பவான்னா ஹிஸ் ஹைனஸ் இங்கிலீஷ் சொல்றோமோ அது மாதிரி ஹிஸ். இது ஸ்ரீ வெங்கடாத்வரி என்ற பெயரையுடைய கவிஹி பிராரீப்சித கிரந்தசிய, தான் செய்து முடிக்க நினைத்த கிரந்தத்தினுடைய நிர்விக்ன பரிசமாப்தி அபிலிப்சுகு. எந்த ஒரு விக்னம் இல்லாமல் இதை இது ஒரு பூர்த்தியை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டவராக சிஷ்டாச்சார பிராப்தம் மங்களம். சிஷ்டாச்சார பிராப்தம்னு சொன்னா மங்களத்துக்கு பெரிய விசாரம் நியாயசாஸ்திரத்துல பண்றா. சமாப்திக்காமோ மங்களம் ஆச்சரியத்துன்னு ஸ்ருதி வாக்கியம் இருக்கணும்னு அனுமானம் பண்றா. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ஸ்ருதிகள்லாம் பார்த்தா அப்படி மங்களத்தை செய்ய வேண்டும்ன்ற கட்டளை இல்லை. அதனால அவ என்ன சொல்றா, நம்ம கிரந்தங்கள்லாம் பார்க்கச்சு பூர்வாச்சரியர்கள்லாம் மங்கள ஸ்லோகம் பண்றா சமாப்தியை பிரார்த்திச்சுன்னு இருக்கிறதுனால, சிஷ்டாச்சாரத்துக்கு விஷயமா இருக்கிறதுனால கண்டிப்பா ஸ்ருதியில வந்து இப்படி ஒரு வச்சனம் இருக்கணும் அப்படின்னு அவ அனுமானம் பண்ற. அதனால சிஷ்டாச்சார பிராப்தம் புண்டர். சிஷ்டர்கள்னா தங்களுடைய ஆச்சரணத்துல எந்த விதமான ஒரு கலக்கமோ எதுவோ இல்லாதவா. அவர்களால் அவருடைய ஆச்சாரத்தில் கடைபிடிக்கப்பட்ட மங்களத்தை தச்ச ஆஷீர் நமஸ்கிரியா வஸ்து நிர்தேசோ வாபி தன்முகம்னு மூணு விதமா இருக்குது. ஆஷீஹின்னு சொன்னா படிக்கிறவாளுக்கு ஒரு இத ஆசீர்வாதம் பண்ற மாதிரி நல்ல வசனங்கள் சொல்ற மாதிரி இருக்கும். அல்லது நமஸ்கிரியா நமஸ்காராத்மகமா இருக்கும். அல்லது வஸ்து நிர்தேசம், இந்த இந்த தான் செய்யக்கூடிய காவியத்துக்கு இதுதான் விஷயம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஸ்லோகத்துல பதங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு இருக்கும். அது இத்தியுக்தத்வாத் அத்த ஆஷீரூபம் ஆச்சரன் பிராக. ஏன்னா நக அஸ்மாக்கம் புனாத்து அஸ்மாக்கம் பதம் இல்லை, அது வந்து திவ்யம் பய புனாத்துன்னு இருக்கும். ஸோ நம்மை புனிதமாக்கட்டும், நமக்கு நன்மை செய்யட்டும்னு சொன்னதுனால ஆஷீரூபமாக ஆச்சரன்னு பிராக ஸ்ரீராஜீவ இதி அப்படின்னு கூறுகிறார். ஸ்ரீராஜீவ இதி இதுனா பிரதீகம். அந்த ஸ்ரீராஜீவ ஸ்ரீராஜீவ என்று ஆரம்பிக்கக்கூடிய பத்தியத்தை அவர் கூறுகின்றார். சா எதுன்னு கேட்டா மதுர மதுஜரி. மதுரா அப்படின்னு சொன்னா மதுனஹ மகரந்தஸ்ய தாரா, அதாவது மதுனஹ மது மதுனி மதுனி இல்லையா, மதுவினுடைய மகரந்தம் இருக்கும் அதனுடைய தாரை. அஸ்மான் சர்வான் இது சேஷக. ஸ்லோகத்துல அஸ்மான் சர்வான்லாம் இல்ல, அதை அதிகாரம் பண்ணிக்கணும். புனாத்து புனாத்துனானது பவித்ரி கரோத்து, நம்மை பவித்திரமாக்கட்டும். கீதுஷி மதுஜரி, அந்த மதுஜரி எப்படிப்பட்டது? கீதுஷி மதுஜரி எப்படிப்பட்ட மதுஜரி அப்படின்னு கேட்டா, ஸ்ரீமதஹ ஸ்ரீமதஹன்ற முதல்ல இருக்கணும். ஸ்ரீமத் ஸ்ரீராஜீவ இருக்கணும், அதுக்கு போட்டிருந்தார் ஸ்ரீமதஹ. ராஜீவே கமலே இவ அக்ஷினி எஸ்ய தஸ்ய, அது தாமரை போன்ற கண்களை உடையவன் தாற்பயம். ராஜீவாக்ஷஸ்ய அவன் யாருன்னு கேட்டால் விஷ்ணோகோ. வக்ஷஸ்தலே நிலைய ஆஷ்லிஷ்ய ஸ்திதி எஸ்யாக தஸ்யாக, அவருடைய வக்ஷஸ்தலத்தில் நிலையே அப்படின்னு சொன்னா நிலையகன்னு சொன்னா அந்த நன்ன அகலகில்லேன் இறையமின்றி இருக்க பாருங்க, அந்த மாதிரி ஸ்திதி எஸ்யாக தஸ்யாக ரமாயாக, அப்படிப்பட்ட ரமாவினுடைய ரமாயாக லக்ஷ்மி லக்ஷ்மியாக. கஷீரோதனையா ரமா இத்தி அமரஹ, அமர அமர அமரகோஷத்துல கஷீரோதனையா ரமான் இருக்கு. ஹஸ்தே வாஸ்தவ்யம், வாஸ்தவ்யம்னா வர்த்தமானம் இருக்கக்கூடிய. எத்து லோலத்து, லோலத்துனா சலத்து ஆடிக்கொண்டிருக்கேன்னு வச்சுக்கலாம். லோலல் லீலாப்ஜான் அப்படின்னு இருக்கோம், லீலாப்ஜாத்து அது லீலாப்ஜம் விலாசார்த்தம் கமலம் தஸ்மாத், விளையாட்டுக்காக வச்சுருக்கா கமலம். அதிலிருந்து ஸ்ரீ பகவதோ ஹிருதியே பிரேம்னா பரிதபிய ஸ்திதாயா லக்ஷ்மியாக கரஸ்த லீலா கமலாத் இத்தியர்த்தக. ஸ்ரீ பகவதோ, பகவான் அவனுக்கு ஸ்ரீ ஒரு விசேஷனம். அவனுடைய ஹிருதயத்தில் ஆசையோடு கூட அன்போடு கூட பரிதபிய அணைத்து கொண்டு இருக்கக்கூடிய லக்ஷ்மியினுடைய கரஸ்த லீலா கமலாதி இத்தியத்தக, அவளுடைய கையில் இருக்கக்கூடிய தாமரையிலிருந்து என்று அர்த்தம். முராரேகே விஷ்ணோகோ நாபி பத்மே, முராரேகேன்னு சொன்னா விஷ்ணுவினுடைய நாபி பத்மத்தில், நிஷ்பதந்தி நிர்கலந்தி, ஒரு நிஸ்ரவந்தின்னு ஒரு பாட்டம் இருக்கான், பாட்டாந்தரேது நிஸ்ரவந்தி சியந்தமானா, சியந்தம்னா சியந்தனம்னா ஃப்ளோயிங் அர்த்தம், வழியக்கூடிய. இது உத்பிரேக்ஷா. இப்போ த்வே யுகே அப்படின்னு சொன்னால் யுக்மே சத்வாரி, நாலாச்சு, யுகம்னால ரெண்டு, யுக்மம்னால ரெண்டு, யுகம் யுக்மே கிருதாதிஷு இத்தியமரஹ அப்படின்னு அதுக்கு ஒரு சினிம்ஸ் காட்டுறார். முகானி எஸ்ய சஹ ச அசௌ சிஷுஷ்ய தஸ்ய பிரம்மணஹ இது யாவது. நான்கு முகங்கள் இருக்கக்கூடிய யாருன்னு கேட்டால், நான்கு முகங்கள் யாருக்குன்னு கேட்டால் அது பிரம்மாவிற்கு, அப்படிப்பட்ட பிரம்மாவினுடைய. ஆனனேஷு முகேஷு, ஆனனம் லபனம் முகம் இத்தியமரக, ஆனனம் முகம்ன்றது லபனம்னா முகத்தை குறிக்கும், வாயை குறிக்கும். லோகமாத்ரா லக்ஷ்மியான்னு அர்த்தம், கர்த்ரியா இந்திரா லோகமாதா மா இத்தியமரக. லோகமாதான்னு சொன்னாலே இந்திரா லக்ஷ்மி மா அமரகோஷன் சொல்றது, அதனால் அப்படிப்பட்டவளால் தாயினால். சங்க பிராந்தேன கரணேன அர்ப்பியமானம், பிரேம்னா சமர்ப்பியமானம். இந்த சங்க பிராந்தேன கரணேன்னு சொன்னால், அதுக்கு சங்க பிராந்தியான கமலம்னு சொன்னால் சங்குக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கமலம்னாச்சு தாமரை. அர்ப்பியமானம் பிரேம்னா சமர்ப்பியமானம், அர்ப்பியமானம் அன்போடு கூட ஒரு தாய்க்கு தன் குழந்தை மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆசை, ஒரு அன்பு பாசம், அதனால் சமர்ப்பிக்கப்படக்கூடிய. அஸ்தோகம்னா பகுலம், இவர் இன்சிடென்டலி இவர் வந்து அஸ்தோகாத்வரின்னு இவருடைய ஒரு டைட்டில் இருக்கு. அஸ்தோக அத்வரின்னு சொன்னால் பல யாகங்களை செய்தவர்னு அர்த்தம். திவி பவம் திவ்யம் ஸ்வர்க்கியம், திவ்யம் இருக்கு இல்லையா, திவ்யத்துக்கு திவி பவம், அது ஸ்வர்க்கியம், தத்திர பவக அது டிவைன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பயகான அமிர்தம், முதல்ல அடியன் க்ஷீரம் சொன்னேன் ஒரு இன்ஸ்டண்டா, ஆனால் பயகான்றது அமிர்தம் தான் சரியான இது. இது விபுதைஹி தேவைஹி, விபுதாக யாருன்னு கேட்டால் தேவர்கள், தேவா சிதஷா விபுதா சுராகான்னு அமரகோஷன் சொல்றது. சங்கியமானான்னு சொன்னால் சம்பாவியமானா, அப்படி பாவிக்கப்பட்டதான அப்படின்னு தாத்பரியம். மதுஜரி இது சம்பந்தக, ஸோ சங்கியமானா மதுஜரி அங்க அன்வயமாறுது. ஸ்ரீ விஷ்ணோகோ வக்ஷசி பிரேமாஸ்லேஷேன ஸ்திதா லக்ஷ்மிஹி கமலம் லீலையா பிராமயா மாச, விஷ்ணுனுடைய வக்ஷசில் ஒரு அன்போடு கூட காதலோடு கூட நன்றாக நெருங்கியிருந்த அணைத்திருந்த லக்ஷ்மி, அவளுடைய கமலம் தாமரையானது அந்த தாமரையை விளையாட்டாக பிராமயா மாச அப்படி அழகாக அதை ஆட்டினாலாம். தஸ்மாத் கலந்தி மதுதாரா பகவான் பகவன் நாபிகமலம் பிரதி சங்கதா, அதிலிருந்து வெளிவந்த வடிந்த அந்த மதுதாரையானது பகவானுடைய நாபிகமலத்துக்கு சென்றது. தாம்ச திருஷ்டுவா லக்ஷ்மிஹி பிரேம்னா நிஜ பாலகம், அதை பார்த்துட்டு லக்ஷ்மி என்ன பண்ணாலாம், நிஜ பாலகம்னா தன்னுடைய குழந்தை, சங்காகிரேனாமிருத்தமேவ பாயேதி, அந்த சங்க கொண்டு பாலை ஊட்டுவா இல்லையா, அது குழந்தையோட வாயில் அழகா அந்த உள்ளுக்குள்ள பால் அடங்கியிருக்கும், அந்த சங்க வச்சுட்டு இந்த சின்ன இப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்றதில்ல பாலாடை அப்படின்னு சொல்லுவா, அதை எடுத்து இது பண்ணுவா, அந்த அதால வந்து குழந்தைக்கெல்லாம் பால் ஊட்டுவா பாருங்க. ஸோ அது மாதிரி நிஜபாலகம் சங்காகிரேன அமிர்தமேவ பாயேதி, அந்த அமுதத்தை குழந்தைக்கு தன்னுடைய குழந்தைக்கு ஊட்டினால். ஸ்தாவகைஹி தேவைஹி உத்பிரேஷத்தமிதி பாவக, ஸ்தாவகைன்னு ஸ்துதி பாடக்கூடியவ தேவர்களால் இது உத்பிரேஷிக்கப்பட்டது என்று பாவம். அத்த லக்ஷ்மி கரஸ்த பத்மாத்து ஸ்ரவந்தியாம் மதுதாராயாம் திவ்ய பயசக சம்பாவனாத்து உத்பிரேஷா அலங்காரக, பிராட்டியினுடைய கையிலிருந்து அந்த தாமரிலிருந்து வடிந்த அந்த மதுதாரை இருக்கணும், அதுக்கு திவ்ய பயக அப்படின்னு அதை சம்பாவனை பண்றதுனால உத்பிரேஷா அலங்காரம். ததுக்தம் சம்பாவனம் மதோத்பிரேக்ஷா பிரகிருத சமேனையத்துன்னு அதுக்கு ஒரு பிரமாணம் காட்டர், அந்த சம்பாவனம் பண்ணால் அது உத்பிரேக்ஷின்னு சொல்லிட்டு. நானும் உத்பிரேக்ஷாயாம் அப்படி சம்பாவிய சம்பாவனையோர் உபமானையோ உபமேய பாவ ஆவசியக, சாத்திர முராரேகே நாபி கமலசிய பிரம்மண ஆனனசிஜ எதப்பி சம்பவதி. இங்கே இப்போ அந்த சங்கம் இருக்கோன்னோ, அதுதான் இப்போ இது, அதுதான் ஓமை. அதை எதுக்கு இப்போ இது பண்ணுறதுன்னு கேட்டால், எம்பெருமானுடைய நாபிகமலத்துக்கும் போகும், பிரம்மாவனுடைய வாய்க்கும் அது போகுமா, அதாவது இது அந்த அந்த ஒப்பு இருக்கும்னு அந்த சங்கம் மாதிரி இருந்த சங்கத்துக்கு பக்கத்துல இருந்த அந்த தாமரையிலிருந்து வடிந்த இதுவானது போன சென்றதுன்றதுக்காக ஒரு ஒப்பீடு பண்றார். தாபி லக்ஷ்மி ஹஸ்தஸ்த பத்மச சங்கசன சம்பவதி, ஆனா பிராட்டி கையில இருக்கக்கூடிய பத்மத்துக்கு சங்கத்தோட இது வராதே, சங்க பிராந்தன்னு போட்டுண்டார். சங்க பிராந்தனா சங்கத்துக்கு பக்கத்துல நடத்தோம் இல்ல சங்கம் மாதிரி இருக்குன்னு சொன்னா எம்பெருமானுடைய இதுக்கு வேணா வரலாமே தவிர பிராட்டியினுடைய அவள் கையில் இருக்கக்கூடிய சங்கத்துக்கு வராதே அப்படின்னு கேட்டு, சங்கசிய ஏகத்தோ எத்கிஞ்சித் முகுலி பாவத்வாத்து ஏகதச்ச விகாசசாலித்வாத்து, சங்கமானது எப்படி இருக்குன்னு கேட்டா ஒரு பக்கம் குண்டா இருக்கும், ஒரு பக்கம் வந்து விரிந்திருக்கும், ஒரு பக்கம் வந்து மெலிந்து இருக்கும். சங்கோஹி உபரித்தன பாகே பிரசித்த அதோ பாகேஜ சங்குச்சிதோ வர்த்ததுன்னு அவரே பிராக்கெட்ல போட்டிருக்கார். மேல் பாகமானது பிரசித்தக நல்லா விரிஞ்சி இருக்கும், கீழ் பாகமானது சங்குச்சிதமா இருக்கும். இது சேர்த்து ஸ்ரீ ராஜீவாக்ஷ இத்தியஸ்த சந்த சூரியாக்ஷ இத்தியர்த்தக, ரொம்ப அழகா அதுக்கு ஒரு அர்த்தம் காண்பிக்கிறார். இது அடியன் வரைக்கும் கேள்விப்படாதது, அதான் அடியன் கேள்விப்படாதுன்னு சொன்னா பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லை, நிறைய விஷயங்கள் கேள்விப்படலன்னும். ராஜீவாக்ஷ இத்தியஸ்த சந்திர சூரியாக்ஷ இத்தியர்த்தக, இப்போ நிறைய தாமரை இருக்கு இங்க, இப்ப நிறைய தாமரை இருக்குன்னா எந்த தாமரைக்கு இந்த சங்கத்தோடு ஒப்பிடுறதுன்னு இப்ப ஒரு கன்ஃபியூஷன் வந்ததுன்னா, இப்ப எம்பெருமானுக்கு ராஜீவாக்ஷன் இருக்கணும், அதற்கு வந்து தாமரை கண்கள் கிடையாது, சந்திர சூரிய இவ அக்ஷினி அப்படின்னு அர்த்தம் சொல்ல போறார். சயதா இரா பூவாக் சுராப்சு சியாத்து இது அமராத்து இரா, இப்ப ராஜீவ இருக்கணும், ஸ்ரீ ராஜீவ இருக்கணும், அந்த ஸ்ரீராஜீவ பிரிக்கிறார். ஸ்ரீன்னு ஒரு சப்தம், இரான்னு ஒரு சப்தம் வரப்போறது இதுல, ஸ்ரீ பிளஸ் இரா ஸ்ரீரான் ஆச்சுப்போம் இல்லையா, அதுக்கு சொல்றார் இரானா பூவாக்கு சுராப்சு சியாத்துன்னு சொல்லிட்டு, இது அமராத்தி இரா சப்தசிய பூவாச்சகத்வம். சோ இரான் சொன்னா பூ, பூ வாக்கு சுர அப்சு நாலத்துக்கு பொருந்தும், ஜலத்துக்கு போகும். அப்ப அதுல இரான் எடுத்துட்டா பூ எடுத்துட்டார், பூ எடுத்துட்டா தசிய ஸ்தான வாச்சகதாபி சம்பவதி, பூன்னு எடுத்தினா அது எங்க இருக்கும் அதோட ஸ்தானத்தையும் குறிப்பா குறிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளலாம். தேன ஸ்ரீயோ லக்ஷ்மியாக இராஸ்தானம் ஸ்ரீரா கமலம் போட்டார். அப்ப பிராட்டியினுடைய லக்ஷ்மியினுடைய இரா ஸ்தானம் என்னது, இரானா பூன்னு வச்சுட்டார், பூன்னு சொன்னா அதோட ஸ்தானத்தையும் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பிராட்டியோட ஸ்தானம் எதுன்னு கேட்டா கமலம், கமலத்தில் தானே இருப்பாவ. தாம் ஆஜீவயதி விகாசயதி இது ஸ்ரீ ராஜீவக சூரியக, அந்த தாமரையை விகாசிக்க கூடியவன் தான் எதுன்னு கேட்டா அந்த ஸ்ரீ ராஜீவ சப்தத்தினால சொல்லப்படுகிறது சூரியன் புண்டர். ததைவ இரா பூ இத்தியனேனேவ கோஷேன இரா சப்தசிய ஜலவாச்சகத்வம் அப்படி சம்பவதி. அப்ப நீங்க மேல அந்த வியாக்கியானம் கேட்டேன்னா இரா பூ வாக்கு சுர அப்சு இருக்கு, இப்ப ஜலத்தையும் குறிக்கிறோம் இல்லையா, ததச்ச இராயாக ஜலாத்து ஆஜீவதி உற்பத்தியதை இது இரா இராஜீவ சந்திரஹ. இப்ப சந்திரனுக்கும் இரா போகுமா எப்படின்னு கேட்டா இராஜீவ சப்தம் போகுமா, இராஜீவக சந்திரஹ எப்படின்னு கேட்டா ததச்ச அதிலிருந்து எதிலிருந்து இராயாக, இராயாக நினது ஜலத்திலிருந்து ஆஜீவதி உற்பத்தியதே, சந்திரன் கடல்ல தான் உற்பத்தி ஆறா, அதனால இராஜீவகன்னு சொன்னா சந்திரஹ. அப்ப ததச்ச என்ன ஆச்சுன்னா இப்போ இராஜீவன்ற பதத்தினால சூரியனும் குறிப்பிடுறது குறிப்பிடப்படுறது சந்திரனும் குறிப்பிடப்படுறது, இப்போ இப்போ எப்படி ரெண்டு விஷயம் ஒரே சப்தத்தினால குறிப்பிட்டா என்ன பண்றதுன்னு கேட்டா அதுக்கு சாதிக்கிறார். ததச்ச ஸ்ரீராஜீவச்ச ஸ்ரீராஜீவச்ச ஸ்ரீராஜீவோ, புரியும்படியா சொல்லலாம் தெரியல, இரா சப்தத்தை வச்சுட்டு ஜீவ சப்தத்தை வச்சுட்டு ரெண்டுத்தையுமே வந்து என்ன பண்ணிட்டார்னா சந்திரனுக்கும் சூரியனுக்கும் அழகாக அன்வயிச்சிட்டார். அப்ப என்னாச்சுன்னு கேட்டா ஸ்ரீ ராஜீவ ஸ்ரீராஜீவன் ரெண்டு பதம் ரெண்டு வாட்டி வருது இப்போ, ஏன்னா ஒரே பதம் ரெண்டு வாட்டி உபயோகிச்சா தான் ரெண்டு அர்த்தத்தை கொடுக்க முடியும். ஒரே பதம் ஒரு வாட்டி உபயோகிச்சோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பதத்தை ஒரு வாட்டி உபயோகிச்சா ஒரு அர்த்தம் தான் கொடுக்க முடியும். அப்ப அதனால என்னச்சு, இப்ப ரெண்டு வாட்டி பண்ணிக்கணும்னு சொன்னா ஸ்ரீ ராஜீவோ சந்திர சூரியோ சரூபாம் ஏகசேஷா, அது ஒரே இதுல மாதிரி இருக்குச்சு ஏகசேஷகன்னு ஒன்னு எடுத்துட்டா போறோம்னு சொல்லிட்டு, அதனால தௌ அக்ஷினி எஸ்ய சஹ ராஜீவாக்ஷஹ. இப்ப இந்த இரண்டும் எவனுடைய கண்கள் அதாவது எவனுடைய கண்களுக்கு ஒப்பாகுமோ அவன் ராஜீவாக்ஷஹ. ஏவம் ச லக்ஷ்மியாக கரஸ்தித பத்மஸ்ய, இப்போ இப்படி பார்க்கச்சு லக்ஷ்மியுடைய கையில் இருக்கக்கூடிய பத்மத்திற்கு ஏகத சந்திர கிரண சம்பர்க்காத்து அந்நத சூரிய கிரண சம்பர்க்காச்ச முகுலித்தத்துவம் விகாசாலித்துவம் ச சம்பவதி. ஸோ ஒரு பக்கம் பார்த்தா சந்திரனுடைய சம்பர்க்க கிரண சம்பர்க்கம் கான்டாக்ட் இருக்கான், இன்னொரு பக்கம் பார்த்தா சூரிய கிரணத்துடைய கான்டாக்டும் இருக்கான். அதனால அது மூடி இருக்கான், திறந்தும் இல்லை மூடியும் இல்லை. முக்குளி தத்துவமும் இருக்கு விகாசாலித்துவமும் ஒத்துப்போகும் அழகா அந்த சமர்த்தனம் பண்ற. தேன சங்கசிய பத்மசே, இப்போ அவள் கையில் இருக்கக்கூடிய பத்மத்தை நாம் சங்கத்தோடு ஒப்பிடலாம். ஏன்னா பத்மமானது விரிந்திருக்கும் இல்ல, கையில வச்சுட்டு இருக்க பிராட்டி விரிந்திருக்கும், விரிந்திருந்தா அதுக்கு சங்கத்தோடு ஒப்பிட முடியாது. இப்போ அது கொஞ்சம் குவிந்து இருந்தா தான் சங்கத்தோடு ஒப்பிட முடியும். இப்போ எப்படி குவிந்திருக்க முடியும்னு கேட்டா, அவன் ஸ்ரீ ராஜீவாக்ஷன் எம்பெருமானுடைய கண்கள் வந்து சந்திர சூரிய நேத்திரம் சொன்ன மாதிரி சந்திரனாவும் இருக்கு சூரியனாவும் இருக்கு, ஒரு கண்ணு சந்திரன் ஒரு கண்ணு சூரியன் இருக்கு. அப்ப ரெண்டுடைய கிரணமும் அந்த தாமரையில படுறதுனால அது மலர்ந்தும் மலராம இருந்துட்டு இருக்கு அழகா. அதனால ச உபமான உபமேய பாபக சம்பவதி தீங்கேயம் ரொம்ப அழகா சமத்திரம் பண்ணார். அடியன் ஒழுங்கா பண்ணலாம் தெரியல. சக்தரா விரத்தம் இது, சக்தராக்கு விரத்தத்துக்கு லட்சணம் இருக்கு. மிரப்னயர் யானாம் திரையேன த்ரீமுனி யத்யூதா ஸ்ரக்தரா அப்படின்னு அது எடுத்துனா அது பெருசா போகும். இந்த பத்தியமானது ஸ்ரக்தரான்ற விரத்தத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. தல் லட்சணாத்து முதல் பத்தியத்தினுடைய அர்த்தம் உற்சாகத்தில் ஆரம்பிச்சுட்டேன். அவருடைய அனுகிரகம் இருந்து மேற்கொண்டு எப்படி பண்றதுன்றத பார்க்கணும். மெதுவா விஞ்ஞாபிக்கிறேன். ஸ்ரீ குருபியோ நமஹ. தோஷங்கள் இருந்தால் அடியனுடையது, குணங்கள் இருந்தால் குருவினுடையது. ஐகிரிவனுடைய கடாட்சம் இருக்கட்டும், கேட்குறவன் எல்லாருக்கும் அடியனுக்கு இருக்கட்டும். நமஸ்காரம்.